காற்றுலேறி மிதக்குதே பறக்குதே என் நெஞ்சம் கனவில் கண்டது பலிக்குதே அன்பே என் நேற்று கவலை மறந்ததே தொலைந்ததே இங்கே கொஞ்சம் எதிரில் வாழ்க்கை அழைக்குதே அன்பே என்னானதோ ஏதானதோ கொண்டாட்டத்தின் வழி இதோ யாரெந்தன் கையில் நின்று ரோஜா பூ நீட்டியது என் சுவாச காற்றல் இன்று வாசங்கள் வீசிடுதே யாரெந்தன் தனிமை தீவு வெண்ணிலவை மாட்டியது வெண்மேகம் ஜன்னல் தொட்டு எட்டி எட்டி பார்த்து